ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு இங்க என்னடி உமன கணக்கு, சொல்லடி சொல்லடி எனக்கு இந்த சின்ன புத்தி உனக்கு எதுக்கு. சந்தேகம் வரலாமா, காதல் கிடைக்கு வேகம் சுடலாமா? சந்தேகம் வரலாமா, காதல் கிடைக்கு வேகம் சுடலாமா? ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு இங்க என்னடி உமன கணக்கு, ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு. Thank you.